ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்ரம் அஷ்டாதசஹ ஸ்லோகஹ. அஸ்த்ரக்ராமஸ்ய கிருஷ்ணஸ்ய ப்ரசூதிம் யம் பிரசக்ஷதே சோவ்யாத் சுதர்ஷனோ விஷ்வம் ஆயுதை ஷோடசாயுதஹ. அவ்யாத் இதுதான் கீழே இருக்கக்கூடிய கிரியாபதம். அவ்யாத்னா அவரக்ஷனே, அந்த தாத்துவினுடைய ஆஷீர் லிங் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. எதென்கிட்ட விஸ்வம், விஸ்வத்தை காப்பாற்ற வேண்டும். யார் சஹ சுதர்சனஹ, அப்படிப்பட்ட இல்லை அந்த சக்கரத்தாழ்வார் இந்த விஸ்வத்தை காப்பாற்ற வேண்டும். எதனால், ஆயுதைஹி, எவைகளால்னு கேட்டால் ஆயுதைஹி, ஆயுதஹ இல்லை ஆயுதம், அதனுடைய திருத்தியாய பக்தி பகுவச்சனம் தான் ஆயுதைஹி, ஆயுதங்களினால் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், ஷோடசாயுதா, ஷோடசஹ ஆயுதாக எஸ்ய இல்லை ஷோடசஹ ஆயுதானி எஸ்ய, எவருக்கு 16 ஆயுதங்கள் இருக்கின்றனவோ அவர்னு அர்த்தம். அதுக்கு அது பகுவீக சமாசம். ஸோ ஷோடசாயுதான்றது இப்போ சக்கரத்தாழ்வாருக்கு விசேஷனம். 16 ஆயுதங்களை உடையவரான அந்த சக்கரத்தாழ்வார் தன்னுடைய ஆயுதங்களினால் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும். மேலும் அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், கிருஷ்ணஸ்ய அஸ்திரகிராமஸ்ய எம் பிரசூதிம் பிரச்சக்ஷதே. கிருஷ்ணம்னா ஓல், அதாவது WHOLE, மொத்தம், என்டையர், அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம், மொத்தத்தினுடைய, ஆஃப் த என்டையர்னு அர்த்தம். அஸ்திர கிராமஸ்ய அப்படின்னா அஸ்திரானாம் கிராமஹ, அஸ்திர கிராமஹ தஸ்ய. இந்த கிராமஹன்ற சொல்லுக்கு கிராமம்னு தமிழில் சொல்கிற மாதிரி அர்த்தம் உண்டு, இன்னொன்று கூட்டம்னு அர்த்தம் உண்டு. ஸோ அஸ்திரங்களின் கூட்டம், அதனுடைய பிரசூதிஹி, பிரசூதிஹின்னா உற்பத்தி ஸ்தானம், பிறப்பிடம் இல்லை உற்பத்திக்கு காரணம். எம் பிரசூதிம், எம்னா எவரை, எதுன்னு சப்தம், யஹ யவ்யே எம் யவ் யான்னு போகும். எம்னா எவரை, எந்த சக்கரத்தாழ்வாரை, பிரசூதிம்னா உற்பத்தி ஸ்தானமாக இல்லை உற்பத்திக்கு காரணமாக. பிரச்சக்ஷதே, பிரச்சக்ஷதேன்றது சக்ஷின்னு ஒரு தாத்து, வியக்தாயம் வாச்சின்னு, அதாவது ஸ்பஷ்டமாக சொல்கிற இடத்துல இந்த தாத்துனுடைய உபயோகமானது இருக்கும். அது சஷ்டே சக்ஷாதே சக்ஷதேன்னு போகும். அப்போ சக்ஷதேன்றது பகுவச்சனம். சொல்கின்றனரோ கூறுகின்றனரோ இல்லை கூறுகின்றனவோ, இங்கே சுவாமி அதை கர்த்தபதத்தை போடலை, அதனால் சாஸ்திரங்கள்னு வச்சுக்கலாம், சம்ஹிதைகள்னு வச்சுக்கலாம். ஸோ எவரை, எவரை மொத்தம், மொத்த அஸ்திர கூட்டங்களுடைய இல்லை கூட்டத்தினுடைய பிறப்பிடமாக, பிறப்பிற்கு காரணமாக கருதுகின்றனவோ சாஸ்திரங்கள், அவர் யார், சுதர்சனக, அவருக்கு விசேஷனும் ஷோடசாயுதக. அந்த 16 ஆயுதங்களை உடைய அந்த சக்கரத்தாழ்வர் சுதர்சனாழ்வார் அந்த ஆயுதங்களினால் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும்னு அர்த்தமாகுது. கிருஷ்ணஸ்ய அஸ்திர கிராமஸ்ய எம் பிரசூதிம் பிரச்சக்ஷதே ஷோடசாயுதக ச சுதர்சனக ஆயுதைஹி விஸ்வம் அவ்யாத். சகலமான இல்லை ஆஃப் த என்டையர், மொத்த ஆயுதங்களின் கூட்டத்துக்கு எவரை உற்பத்தி ஸ்தானமாக, உற்பத்திக்கு காரணமாக பிரச்சக்ஷதே கூறுகின்றனவோ, கூறுகின்றார்களோ, ஷோடசாயுதக 16 ஆயுதங்களுக்கு, 16 ஆயுதங்களை உடையவரான சஹ சுதர்சனக, அந்த திருவா, அந்த சக்கரத்தாழ்வான், அந்த அவருடைய ஆயுதங்களால், 16 ஆயுதங்களால் விஸ்வம் அவ்யாத், விஸ்வத்தை காப்பாற்ற வேண்டும்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்பையும் அர்த்தம் மாறுது. ஸோ கிருஷ்ணஸ்ய அஸ்திர கிராமஸ்ய எம் பிரசூதிம் பிரச்சக்ஷதே ஷோடசாயுதக சஹ சுதர்சனக ஆயுதைஹி விஸ்வம் அவ்யா. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹ.